ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶುಕ್ಲಾಂ ವರಧರಂ ದೇವಂ ಶಶಿವರ್ಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಪ್ರಸನ್ನವದನಂ ಧ್ಯಾಯೇ ಸರ್ವ ವಿಘ್ನೋಪಶಾಂತಯೇ. ವಾಗೀಶಾದ್ಯಾಸು ಮನಸಃ ಸರ್ವಾರ್ಥಾನಾಮುಪಕ್ರಮೇಣ ಯಂ ನತ್ವಾ ಕೃತಕೃತ್ಯಾ ಸ್ಯುಃ ತನ್ನಮಾಮಿ ಗಜಾನನಂ. ಗುರುರ್ಬ್ರಹ್ಮ ಗುರುರ್ವಿಷ್ಣು ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರಃ ಗುರುಸಾಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಅಖಂಡಮಂಡಲಾಕಾರಂ ವ್ಯಾಪ್ತಂ ಯೇನ ಚರಾಚರಂ ತತ್ಪದಂ ದರ್ಶಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ದೌರ್ಭಿರ್ಯುಕ್ತ ಚದುರ್ಭಿಸ್ಫಟಿಕಮಣಿಮಯೀ ವಕ್ಷಮಾಲಾಂ ದದಾನ ಹಸ್ತೇನೈಕೇನ ಪದ್ಮಂ ಸಿತಮಪಿ ಚಕ್ಷುಕಂ ಪುಸ್ತಕಂ ಚಾಪರೇಣ ಭಾಸಾಗುಂದೇಂದುಶಂಖಃಸ್ಫಟಿಕಮಣಿನಿಭಾ ಭಾಸಮಾನಾ ಸಮಾನ ಸಾಮೇ ವಾಗ್ದೇವತೇಯಂ ನಿವಸತು ವದನೆ ಸರ್ವದಾ ಪ್ರಸನ್ನ. ಕೂಚಂದಂ ರಾಮ ರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಹ್ಯ ಕವಿತಾ ಶಾಖಾ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ ಯಃ ಪಿಬಂಧತ ತಂ ರಾಮಚರಿತಂ ಚರಿತಾಮೃತ ಸಾಕರಂ. ಅದರ್ಥಸ್ಥಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾತೇತ ಸಮಕಲ್ಮಷಂ ಗೋಷ್ಪತೀಕೃತ ವಾರೀಶಂ ಮಶಕೀಕೃತ ರಾಕ್ಷಸಂ ರಾಮಾಯಣ ಮಹಾಮಾಲಾರತ್ನಂ ವಂದೇ ಅನಿಲಾತ್ಮಜಂ ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀಶೋಕನಾಶನಂ ಕವೀಶಮಕ್ಷ ಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾಭಯಂಕರಂ. ಉಲ್ಲಂಘ್ಯ ಸಿಂಧೋಸಲ್ಲಂ ಸಲೀಲಂ ಯಶೋಕಮನ್ಯಂ ಜನಕಾತ್ಮಜಾಯಾಃ ಆದಾಯ ತೇನೈವ ದದಾಹಲಂಕಾಂ ನಮಾಮಿತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಜನೇಯಂ ಆಂಜನೇಯಮಧಿಪಾಟಲಾನನಂ ಕಾಂಜನಾದೃಕಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತತರು ಮೂಲವಾಸಿನಂ ಭಾವಯಾಮಿ ಪವಮಾನನಂದನಂ. ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥ ಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರ ಕೃತಮಸ್ತಕಾಂಜಲಿಂ ಬಾಷ್ಪವಾರಿ ಪರಿಪೂರ್ಣಲೋಚನಂ ಮಾರುತಿಂ ನವತರಾಕ್ಷಸಾಂತಕಂ ಮನೋಜಮಂ ಮಾರುತತುಲ್ಯವೇಕಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ವರಿಷ್ಠಂ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂಥಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾ ನಮಾಮಿ. ವೈದೇಹಿ ಸಹಿತಂ ಸುರದ್ರುಮತಲೇ ಹೈಮೇ ಮಹಾಮಂಡಪೇ ಮಧ್ಯೆ ಪುಷ್ಪಗಮಾಸನೇ ಮಣಿಮಯೇ ವೀರಾಸನೇ ಸಂಸ್ಥಿತಂ ಅಗ್ರೇ ವಾಜಯದಿ ಪ್ರಭಂಜನಸುತೇ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯಃ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ಭರತಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ. ವಾಮೇ ಭೂಮಿಸುತಾ ಪುರಸ್ತು ಹನುಮಾನ್ ಪಶ್ಚಾತ್ ಸುಮಿತ್ರಾ ಸುಧಃ ಶತ್ರುಘ್ನೋ ಭರತಶ್ಚ ಪಾರ್ಶ್ವದಳಯೋರ್ವಾಯುವಾದಿಕೋಣೇಷು ಚ ಸುಗ್ರೀವಶ್ಚ ವಿಭೀಷಣಶ್ಚ ಯುವರಾಟ್ ತಾರಾಸುತೋಜಾಂ ಭವಾನ್ ಮಧ್ಯೇ ನೀಲಸರೋಜಕೋಮಲರುಚಿಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ. ರಾಮಂ ರಾಮಾನುಜಂ ಸೀತಾಂ ಭರದಂ ಭರರಾನುಜಂ ಸುಗ್ರೀವಂ ವಾಯುಸೂನುಂ ಚ ಪ್ರಣಮಾಮಿ ಪುನಃ ಪುನಃ. ನಮೋಸ್ತು ರಾಮಾಯ ಲಕ್ಷ್ಮಣಾಯ ದೇವ್ಯೈ ಚ ತಸ್ಯೈ ಜನಕಾತ್ಮಜಾಯೈ. ನಮೋಸ್ತು ರುದ್ರೇಂದ್ರಿಯಮಾನಿಲೇಭ್ಯೋ ನಮೋಸ್ತು ಚಂದ್ರಾರ್ಕಮರುದ್ಗಣೇಭ್ಯಃ. ಚರಿತಂ ರಘುನಾಥಸ್ಯ ಶತಕೋಟಿ ಪ್ರವಿಸ್ತರಂ ಏಕೈಕಮಕ್ಷರಂ ಪುಂಸಾ ಮಹಾಪಾತಕನಾಶನಂ. ವಾಲ್ಮೀಕಿ ಗಿರಿ ಸಂಭೂತ ರಾಮಾಂಭೋ ನಿಧಿ ಸಂಗತ ಶ್ರೀಮದ್ ರಾಮಾಯಣೀ ಗಂಗಾ ಪುನಾತಿ ಭುವನತ್ರಯಂ. ವಾಲ್ಮೀಕೇರ್ಮುನಿ ಸಿಂಹಸ್ಯ ಕವಿತಾ ವನಚಾರಿಣಃ ಶೃಣ್ವನ್ ರಾಮಕಥಾನಾಥಂ ಕೋನಯಾತಿ ಪರಾಂಗತಿಂ. ಜಾನಕೀಕಾಂತಸ್ಮರಣಂ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿನಃ ಜಯ. ಭಗವತ್ ಕೃಪೆಯಾಲ நம்ம நேத்திக்கு அந்த விபண்டகருடைய புத்திரரை கூட்டிக் கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு வந்ததாகவும் போன்ற சுமந்திரருடைய கதையெல்லாம் நம்ம கேட்டோம். இன்னைக்கு அந்த யாகம் அஸ்வமேத யாகம் தொடங்கிறது எப்படி தொடங்கிட்டு மேலும் என்னெல்லாம் விஷயங்கள் யாரையெல்லாம் கூட்டிட்டு வந்தார்கள் எப்படியெல்லாம் யாகம் நடந்தது அஸ்வமேத யாகம்னா என்ன போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லா பாக்குறோம். மேலும் ராமாவதாரம் முடிஞ்ச மாதிரி பார்க்கிறோம். அப்படி தசரத ராஜா யாகத்துக்கு தொடங்கலாம் என்று ஒரு வசந்த காலம் வந்ததும் எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு எல்லாம் சொல்லி அவர்களெல்லாம் கூப்பிட்டு தொடங்கலாம்னு இருக்கேன். உங்களுடைய அபிப்பிராயம் சொல்லுங்கோ சொன்னதும் ரிஷ்ய சுங்க புரோகாஷ்ச பிரத்யூர்ணபதி ததா. ரிஷ்யசிங்கர் போன்றவர்கள் எல்லாரும் ராஜாட்ட அப்படியே நடக்கட்டும் நல்லது இப்பவே தொடங்கலாம் என்று சொல்லி அந்த சாமகிரிகள் எல்லாம் ரெடி பண்ணுங்கோ குதிரையையும் விட்டு அனுப்பட்டும் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு புத்திர நிமித்தமா இருக்கிறதுனால உங்களுக்கு அழகான நாலு குழந்தைகளும் கண்டிப்பாக தர்மயுக்தமா உங்களுடைய ஆசை இருக்கிறதுனால கண்டிப்பா நாலு குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதமும் பண்றா முனிவர்கள் எல்லாம். அதை கேட்டு சந்தோஷம் அடைஞ்ச மேலும் அந்த மந்திரி வார்த்தை எல்லாம் சுபலக்ஷணத்தோட இவா சொல்ற ராஜா சொல்றார். குருவுடைய குருஜனங்களுடைய ஆத்மியப்படி என்னெல்லாம் அவசியம் இருக்கோ அதெல்லாம் கூட்டுங்கோ. மேலும் குதிரையும் அழிக்கப்படட்டும், அழிச்சு அது போகட்டும் என்று சொல்லி சரியூ நதியில யாகசாலைய கட்டுங்கோன்னு சொல்லி சாந்தி கர்மங்கள் எல்லாம் அழகா பண்ணட்டும் நடக்கட்டும் என்று சொல்லி இந்த யக்ஞம் எல்லாரும் பூர்ண மனசோட அவ இந்த யக்ஞத்தை பார்க்கணும், அவளுடைய கைங்கரியத்தை பண்ணணும் என்று சொல்ல, மேலும் அந்த பிராமணர்கள் இது கேட்டு கண்டிப்பா அப்படியே பண்றோம் என்று சொல்லி அந்த ராஜாவை ஸ்தோத்திரம் பண்றா. அப்படி 12வது சர்க்கம் பூர்த்தியாக, மேலும் 13வது சர்க்கத்துல யாகத்துக்கு வேண்டி ஒவ்வொரு தேசத்துல இருக்கக்கூடிய ராஜாக்களை எல்லாம் கூட்டிட்டு வரத்துக்கு வேண்டி ஆத்மீய போடுறார். என்னது அப்படின்னா, முதல்ல ராஜா வசிஷ்ட முனிவரை வரவழைச்சு சொல்றார், பூஜை பண்ணி சொல்றார், தாழ்மையோட சொல்றார், முனி புங்கவ அத்ய பிரசவார்த்தம் மே யக்ஞஹ யதோக்தம் க்ரியதாம். முனிவரா, சந்தான அர்த்தமாக இந்த பண்ணக்கூடிய யாகம் சாஸ்திரோக்த விதி பிரகாரம் படி நடத்துங்கோ அப்படின்னு விண்ணப்பிக்க, மேலும் சொல்றா, நீங்கள் ரொம்ப எனக்கு மித்திரமா இருக்கேன், ரொம்ப பிரியமாரின மித்திரமா இருக்கேன், அதனால குருவுமாகவும் இருக்கேன், நீங்கள் தான் இந்த யாகத்துக்குண்டான விஷயங்கள் எல்லாம் தலைமை எடுத்துண்டு நீங்க தான் பண்ணணும் என்று விண்ணப்பிக்கிறார். அவனும் சொல்றார், அப்படியே ஆகட்டும், கண்டிப்பா நிச்சயமாக நான் பண்ணித்தரேன் என்று சொல்லவும், அதனால யாக கர்மங்கள் வேண்ட விஷயங்கள் பிராமணர்கள் விருத்தர்கள் போன்ற எல்லா சில்பிகள் சித்திரக்காரர்கள் சித்திரம் வரைக்கிறவா, மேலும் அதுக்குண்டான யாரெல்லாம் வேணுமோ சாஸ்திரங்கள் தெரிஞ்சவா, என்னென்ன சாஸ்திரங்கள் இருக்கோ அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சவாளை இங்க வரவழைக்கணும் என்று சொல்ல, மேலும் அவர் ஆக்ஞியை போடுறார், ராஜாக்கள் எல்லாம் இங்க வந்தா பெரிய பெரிய ஔபகாரியாக பிராமணாக வசதாக பெரிய பெரிய ஆம் வீடெல்லாம் கட்டுங்கோ, கட்டி அவளை நன்னா உபச்சாரம் பண்ணணும், அவ வந்து இந்த குறையும் இருக்கப்படாது, நகர ஜனங்களுக்கெல்லாம் நன்னா பக்ஷியங்கள் பானம் போன்ற விஷயங்கள் சாப்பாடு எல்லாமே எந்த குறையும் இல்லாம எல்லாரும் யாரெல்லாம் வரலோ அவெல்லாம் வயரும் மனசும் நிறைஞ்சு போனோம் என்று எல்லாம் அவள் வந்து ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து கண்ணும் கருத்துமா இருந்து யாரெல்லாம் வராளோ அவளை எல்லாம் சௌக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு ராஜா ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து ஆக்ஞியை போட்டு இருக்காராம். அப்படி இருக்கிறத வசிஷ்ட மகர்ஷிட்ட இந்த ஒரு எல்லாம் பாத்துக்கோ அப்படின்னு ராஜா சொல்லவும், அந்த வசிஷ்ட மகர்ஷி அப்படியே பண்றேன்னு சொல்லி சுமந்திரரை கூப்பிட்டு சொல்றாராம், லோகத்துல இருக்கக்கூடிய தர்மிஷ்டர்கள் யாரெல்லாம் இருக்காளோ அந்த ராஜாக்கள் எல்லாம் நீ கூட்டிட்டு வா, கண்டிப்பா இந்த யாகத்துக்கு அவ எல்லாம் வரணும், பிராமணர்களாகட்டும் க்ஷத்ரியர்களாகட்டும் வைஷ்யர்களாகட்டும் சூத்ரர்களா இருக்கட்டும் அப்படி ஆயிரக்கணக்கா எல்லா தேசங்கள்லயும் எல்லாரையும் உபச்சாரம் பண்ணிட்டு சத்கிருத்திய சமானயஸ்வ அப்படிங்கிற உபச்சாரம் பண்ணி கூட்டிட்டு வாப்பா. அதுல ஒவ்வொருத்தரா ஒருவனா எடுத்து சொல்றா, யாரு, மிதிலாதிபதிம் வீரம் ஜனகம் சத்திய விக்ரமம் நிஷ்டிதம் சர்வசாஸ்திரேஷு ததா வேதேஷு நிஷ்டிதம் தவானய மகாபாகம் ஸ்வயமேவ சுசத்கிருதம் பூர்வ சம்பந்தினம் ஞாத்வா ததப்பூர்வம் ப்ரவீமித்தேன். இப்ப வசிஷ்ட சுமந்திரட்ட சொல்றாரு, முதல்ல எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஜெனரலா சொன்னார், இப்ப எடுத்து சொல்றாரு, முதல்ல யாரு சொல்றார், மிதிலாதிபதியும் வீரனும் சத்திய பராக்கிரமும் இருக்கக்கூடியவரும் எல்லா சாஸ்திரங்களையும் நன்னா தெரிஞ்சின்றவரும் எல்லா வேதங்களையும் கரைச்சு குடிச்சவரும் அதிபாகியமானுமான தம் ஜனகம் ஸ்வயமேவ சுசத்கிருதம் ஆனயஹ, அந்த ஜனக மகாராஜாவை நீங்களே போய் சத்காரம் பண்ணி கூட்டிட்டு வாங்கோ, அவாதான் ஒன்னாவத்த பிந்துவா இருக்க, அவளை கூட்டிட்டு வாங்கோ நீங்களே போய் அப்படின்னு சுமந்திரட்ட சொல்ல. அது மட்டுமல்ல, அடுத்தது யார சொல்ற, அததாகாஷிபதிம் ஸ்னிக்தம், அதேபடி அநண்பனுமான அனுகூலமா இருக்கக்கூடிய சச்சரித்திரனுமா இருக்கக்கூடிய தேச சதிருஷ்ணுமான காஷி ராஜாவை நீங்களே கூட்டிட்டு வாங்கோ, காஷியில இருக்கக்கூடிய ராஜாவை கூட்டிட்டு வாங்கோ, மேலும் நீங்களே ரொம்ப விருத்தனும் பரம தர்ம சிந்தை இருக்கக்கூடிய ராஜசிரேஷ்டருமான மேலும் ஸ்வசூரனுமாக இருக்கக்கூடிய கேகய ராஜாவை அவளுடைய புத்திரரையும் கூட்டிண்டு ச புத்திரம் இக ஆனய, அந்த கேகய ராஜாவும் அவருடைய புத்திரரையும் கூட்டிண்டு நீங்களே வாங்கும். அடுத்ததோ யார சொல்றா, அங்கேஸ்வரம் மகாபாகம் ரோமபாதம் சுசத்கிருதம், அடுத்தது ரோமாதிபதி அவரை கூப்பிடுற ராஜசிரேஷ்டன், ரொம்ப வயசியங்கிறா, ரொம்ப சக்கியமா இருக்கக்கூடிய அங்க ராஜ்யத்துக்கு அதிபனா இருக்கக்கூடிய ரோமபாத நிருபதியை நீங்களே நன்னா சத்காரம் பண்ணி கூட்டிட்டு வாங்கோ. இப்படி சௌராஷ்டிர தேசத்துல இருக்கக்கூடிய ராஜாக்களை எல்லாம், மேல தெற்கு ராஜா, தெற்கு தேசத்துல இருக்கக்கூடிய ராஜ்யங்கள்ல இருக்கக்கூடிய ராஜாக்கள் அப்படின்னு எல்லா தேசத்திலையும், சிந்து சௌவீரம் போன்ற தேசங்கள்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கோ. சந்தி ஸ்னிக்தாச்சியம் ராஜான பிருத்திவீ தலே தானானயேதா க்ஷிப்ரம் சானகான் சகபாந்தவான். இந்த பிருத்திவீ தலே, இந்த பூதலத்துல இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களும் ராஜாக்களும் யாரெல்லாம் இருக்காளோ அவளெல்லாம் நன்னா உபச்சாரம் பண்ணி சீக்கிரமாக யதா க்ஷிப்ரம் ரொம்ப வேகத்துல கூட்டிட்டு வாங்கோ, க்ஷணிச்சுண்டு வாங்கோ அப்படின்னு சொல்ல, சுமந்திரன் அந்த வசிஷ்டருடைய வாசகம் கேட்டதும் அப்படியே பண்றேன் அப்படின்னு சொல்லி சுமந்திரரும் வேண்ட ஆள்காரையெல்லாம் கூப்பிட்டு அவாளெல்லாம் அனுப்புங்கோ சொல்லி சுமந்திரன் நேரடியா போய் அழைச்சிட்டு வரவாளெல்லாம் நேரா போய் அழைச்சிட்டு வரத்துக்கு துணிஞ்சார். அவர் புறப்பட்டார். மேலும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார், அவஜ்ஞையா ந தாத்தவ்யம் கஸ்ய சில்லீலயாபிவா அவஜ்ஞையா கிருதம் ஹன்யாத் தாதாரம் நாத்திர சம்சயா. அவமரியாதையாகவோ அலட்சியமாகவோ ஒருத்தனும் இங்க வந்து இருக்கப்படாது, அப்படி இருந்தா தீர்ச்சியா ஹன்யாத் அவளை வதம் பண்ணிடுவேன், இந்த காரியத்துல அத்தர சம்சயனா இந்த காரியத்துல சந்தேகம் இல்லை அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கறேன். ஏன்னா ஒரு பரணாதிகாரியா இருக்கிற மாதிரி இல்லைன்னா ஒரு பொறுப்பை எடுத்துட்டவர் அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இல்லைன்னா ஏதாவது மனசு சஞ்சலத்தினால ஸ்ரத்தை போயிட்டாலோ அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அங்க வந்து நிறைய கூட்டிட்டு வர்றாரு, அந்த தசரத ராஜாவுடைய ராஜ்யத்துக்கு எல்லாரும் வரார், நிறைய ரத்னங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கார் யாகத்துக்கு சமர்ப்பணம் பண்றதுக்காக. இப்படி ததோ வசிஷ்ட பிரமுகாக சர்வயேவ த்விஜோத்தமாக ரிஷ்யசிங்கம் புரஸ்கிருத்ய யஜ்ஞ கர்மாரபம் ததா யஜ்ஞவாட்டகதா சர்வே யதா சாஸ்திரம் யதா விதி. அங்க யாகசாலையில போனவரான வசிஷ்டர் போன்ற பிரமுகரா இருக்கக்கூடிய பிராமணோத்தரமர்கள் எல்லாரும் சாஸ்திரப்படி விதிப்படி ரிஷ்யசிங்க முனிவரை முன்னிறுத்தி யாக கர்மத்தை தொடங்கினார் அப்படின்னு சொல்லி 13வது சர்க்கம் பூர்த்தியாக 14வது சர்க்கத்துல அஸ்வமேத யாகம் நடக்கிறது. அஸ்வமேத யாகம்னா அப்பயே ஏற்பட்ட ஒரு யாகம் எப்படி எல்லாம் நடக்கிறது அப்படின்னு சுருக்கமா பாக்கிறோம். யார முன்னிறுத்தி நடக்கிறானா, ரிஷ்யசிங்க முனிவர் தான் அவரை முன்னிறுத்தி நடக்க விதிப்படி நடக்கிறான். பிரவர்க்யம் சாஸ்திரதஹ்க்ருத்வா ததைவோபசதம் த்விஜாஹ சக்ருஷ்ச விதிவத் சர்வம் அதிகம் கர்ம சாஸ்திரதஹ. இப்போ இந்த அஸ்வமேத யாகத்துல என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறது நான் சொல்லிட்டு வரேன். அது காதால இருந்தா கேட்டுக்கோங்க, சிரவணம் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிரவணம் பண்றதே அஸ்வமேத யாகம் பண்ணினுடைய அனுபவம் கிடைக்கும்லவா, அதற்காக சொல்றேன். புரியறதோ இல்லையோ நன்னா சிரவணம் பண்ணினாலே அது உள்ள போய் தங்கிக்கும். பிரவர்க்யம் சாஸ்திரதஹ அங்க ரித்திக்குகள் இருப்பா, அவ வந்து பிரவர்க்யம் அப்படிங்கிற கர்மத்தையும் சாஸ்திரப்படி பண்ணினா. அடுத்ததோ உபசதம் ஏவ உபசதம் அப்படிங்கிற இஷ்டியையும் சாஸ்திரப்படி பண்ணினா. மேலும் அபிபூஜ்யதோ ஹிருஷ்டாஹ சர்வே சக்ரோர்யதா விதி பிராதசவன பூர்வாணி கர்மாணி முனிபுங்கவ. முனிசிரேஷ்டர்கள் எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் பிராதசவனம் போன்ற கர்மங்களை விதிப்படி பண்ணினா. இதெல்லாம் அந்த யாகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள். மேலும் இந்திரருக்கு ஆவிர்வாகம் பண்ணணுமே, அதுக்குண்டான சாஸ்திர விதிப்படி பண்ணினா. பாப நிவர்த்திக்காக ராஜா அனகாச்ச அனகா ராஜாச்ச அபிஷ்டுதா மாத்யந்தினம் சபனம் ச யதாக்கிரமம் பிராவர்த்தத. பாப நிவர்த்தனத்துக்காக சோமராஜாவை சோமலத்தை அப்படிங்கறத வரை கூட்டிட்டு வந்து சோமம் ராஜானம் போன்ற மந்திரங்கள் சாஸ்திரங்களால ஸ்துதிக்கப்பட்டு மாத்தியான காலத்துல யக்ஞம் விதிப்படி பண்ணினா நடத்தினா. அந்த பிராமணோத்தரவர்கள் எல்லாம் சுமகாத்மாவான ராஜாவுடைய திருத்தீய சவனம் ச சாஸ்திரதா ஏவ திருஷ்டுவா யதா சக்ருஹு. மூணாவதான சாயம் சவனத்தையும் சாஸ்திரப்படி பார்த்து எது இருக்கோ அதுபடியே பண்ணினா. அந்த சமயம் ஹோமம் பண்ணாததும் தப்பினது அப்படின்னு எதுவுமே இருக்கலையாம், எல்லாம் க்ஷேமத்துக்கு வேண்டியே பரிபூர்ணமா எந்த குறைவும் இல்லாம நடந்தது. அங்க அந்த யாகத்துக்கு அந்த தினசங்கள்ல நிறைய பேர் வந்திருப்பாளே, நிறைய பேர் கூப்பிட்டுருக்காளே. இந்த பூமண்டலத்துல இருக்கக்கூட எல்லாரையும், எல்லா தர்ம நிஷ்டர்களையும் கூப்பிட்டுருக்கா. அப்ப அவெல்லாம் வந்தா பசிக்கிறது இல்லைன்னா ரொம்ப சோர்ந்து போயிருக்குன்னு இருந்ததே இல்லையா. எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போட்டா சந்தோஷமாக இருந்தார்கள். சரி, பிராமணா மட்டும்தான் சாப்பிடறாளா, கட்ட கிடையாது. சூத்ரர்களும் சாப்பிடுறா, தாபசாகவா புஞ்சந்தே, முனிவர்களும் சாப்பிடுறா, அது மட்டுமல்ல ஸ்ரவணாக அபி புஞ்சந்தே, சன்னியாசிகளும் சாப்பிடுறானா சந்தோஷமா. ஸ்திரீகள், குழந்தைகள், வயசானவா, வியாதி இருக்கிறவா போன்ற எல்லாரும் அவளுக்கு திருப்தி உண்டாகும்படியாக அங்க நிறைஞ்சு இருந்துதான். யாருக்கும் எந்த குறைவும் இருக்கல. அதுபடி அங்க வந்திருக்கிறவளுடைய மேன்மையை சொல்றா. என்னது, ஆறு வேத அங்கங்கள் தெரியாதவா யாரும் இருக்கலை, மேலும் சாஸ்திரங்கள் தெரியாதவா யாரும் இருக்கலை, சத்தியசந்தமா அல்லாதவா யாரும் இருக்கலை, இப்படி நிறைய குவாலிட்டிஸ் சொல்றா. எல்லாரும் பூர்ணமா ஞானம் அடைஞ்சவாளா வந்து அந்த யாகத்தை நடத்தி வைக்கிறா, எந்த குறைவும் இல்லாமல். ஆஹ்வாயாம் சக்ரே தத்ர சக்ராதீம் விபுதாத் முனி போன்றவர்கள் சிக்ஷாட்சர சமன்விதைஹி, சிக்ஷா அப்படிங்கிற வேத அங்கத்துல அக்ஷர விநியாசங்களை வைத்து மந்திரங்களால சொல்லி இந்திராதிகளுக்கு, இந்திராதிகளை ஆஹ்வானம் பண்றா அந்த யாகத்துக்கு இல்லவா. தேவர்களை எல்லாம் ஆஹ்வானம் பண்ணமே, அவள்லாம் வந்து இருக்கணும், அவளுக்காக தானே யாகங்களே. அப்படி காதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கிற வண்ணம் அவ ஹவிர்பாகத்தை கொடுத்தார்கள். உபச்சாரம் பண்ணி ஆஹ்வான மந்திரங்கள் எல்லாம் சொல்லி உபச்சாரம் பண்ணி அந்த ஹவிர்பாகங்களை கொடுத்தார். மேலும் சாஸ்திரப்படி விதிக்கப்பட்ட மிருகங்களும், உரகாக இழஜாதிகளும், பட்சிகளும், அதாவது தேவனை ஒரு தேவர்களுக்கு ஒரு ஒன்று அப்படின்னு சொல்லும்படியாக எல்லாரும் உத்தேசம் பண்ணி அங்க கட்டப்பட்டது. மேலும் அவளுடைய கௌசல்யாதி தேவி அங்க வந்து அந்த குதிரையெல்லாம் கட்டி போட்டு ஸ்ரத்தையோட சந்தோஷமா அந்த தேவர்களுக்கு, தேவருக்கு கொடுத்தார். மேலும் அந்த கௌசல்யா தேவி தர்மத்தை, தர்மத்துல ஆசை பூண்டவள்னே சொல்றா. ததா கௌசல்யா ச தர்ம காமியா சுஸ்திதேன சேத்தசா, அதாவது அந்த தர்மத்துல ரொம்ப ஆசையா இருக்கக்கூட கௌசல்யா தேவி அந்த குதிரையை கூட ஒரு நாள் வசிச்சாலாம். அதெல்லாம் விதி, அந்த விதிப்படி அது மாதிரி நடந்ததுன்னு சொல்றதுக்கு ஓரம் தான் எடுத்து எடுத்து எடுத்து இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டு வரா. மேலும் ஹோதா அத்வர்யு உத்கோதா, ஹோதாத்வர்யஸ்ததோத்காதா ஹயேர சமயோஜயன் மகிஷ்யா பரிவிருத்தியாச்ச வாவதாம் ச ததா பராம். எல்லாரும் ஹோதா அத்வரியு உத்காதா போன்ற எல்லாரும் ஆத்ய பத்னி இல்லவா, ஆறு முதல் பத்னி யாரு, கௌசல்யா தேவி. அந்த கௌசல்யா தேவியும் கூட்டிட்டு எல்லாருமா குதிரையை சமயோஜயன் கிரகிச்சுண்டா. மேலும் அந்த குதிரையுடைய வப்பையை எடுத்து இந்திரியங்களை இல்லாம நீய தேந்திரியாக இந்திரியங்களையே நிகிரகம் பண்ணிட அதி சமர்த்தனான அந்த அத்தவியு சாஸ்திரப்படி பாகம் பண்ணினா. ஷபயாமாஜ அந்த புகையோட கந்தத்தையும் அந்த ராஜாக்கள் எல்லாருமா அந்த சமயத்துல வந்து அதை நுகர்ந்தாங்க. மேலும் 16 ரித்விகள் பிராமணர்கள் எல்லாரும் அக்னியில இந்த அங்கங்களை விதிப்படி அக்னியில ஹோமம் பண்ணினார். மற்ற யாகங்கள் எல்லாம் ஹவிஸ் எல்லாம் அதாவது இடத்துல நடந்துட்டே இருக்கு. அஸ்வமேத யாகமும் ஹவிர்பாகம் கொடுத்து விதிப்படி நடந்தது அப்படின்னு சொல்ல, அங்க இப்படி எல்லாம் யாகம் பூர்த்தியாச்சு. அங்க நிறைய யாகங்கள் நடக்கிறது, அதிராத்திரம், ஜோதிஷ்டோமம், ஆயுஷ்டோமம், அபிஜித்து, விஸ்வஜித்து, இப்படி மகா யாகமா இருக்கக்கூட ஆத்தர்யா போன்றதெல்லாம் ராஜா அஸ்வமேதத்துல யஜனம் பண்ணினார். இப்படி எல்லாம் யாகம் பூர்த்தி ஆனதும் புருஷ சிரேஷ்டனும் குலவர்தத்துக்கு, குலத்தை வர்தனம் பண்றதுக்கு வேண்டி அந்த ராஜா விதிப்படி இந்த யாகத்தை பூர்த்தி பண்ண உடனே அந்த பூமியை எல்லாமே ரித்விகர்களுக்கு கொடுத்துட்டார். ஒரு ஒரு பூமியா கொடுக்கறா இந்த ரித்திகள், இந்த ரித்திகள் அவளுடைய ராஜ்யம், இந்த ராஜாக்கு அந்த அதுதானே செல்வாக்கு கொடுத்ததும் அப்போ அவெல்லாம் சொல்றா, பூமிப்பா பவான் ஏகஹா ஏவ கிருஷ்ணம் மகீம் ரக்ஷிதும் அர்ஹதிஹி அஸ்மாக்கம் பூமியா காரியம் நகா அப்படிங்கிறா. ராஜா, இந்த பூமி எல்லாம் காப்பாத்துறதுக்கு நீங்கள் தான் அர்ஹதி, உங்களுக்கு தான் அர்ஹதை உள்ளது. எங்களுக்கு பூமி வைத்து நாங்கள் என்ன பண்ண போறோம்? நாங்கள் பாலனே சக்தாக நஸ்மா, எங்களுக்கு பரிபாலனம் பண்றதுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை. அதனாலயே எனக்கு ஏதாவது எங்களுக்கு நிஷ்கிரயம் பிரயச்சது, ஏதாவது சம்பாவனை தாங்கோ போதும், ஆபரணமோ ஸ்வர்ணமோ பசுக்களோ அப்படி ஏதாவது தந்தா போதும் அப்படின்னு சொல்ல, இவரும் சந்தோஷமாக திருப்பி கொடுத்த பூமியெல்லாம் திருப்பி வாங்கிட்டு அவளுக்கு வேண்ட ஸ்வர்ணம் எத்தனை கவாம் தசசத சஹஸ்ராணி, 10 லட்சங்கள் பசுக்களையும் ஸ்வர்ணத்தையும் 10 கோடி வெள்ளியோடைய வெள்ளியும் 4 இரட்டையா கொடுத்தாலும் அவளெல்லாம் திருப்தியாக, அவளுக்கும் கடைச்ச ரிப்பிக்களும் சந்தோஷம் அடைஞ்சார்கள், கொடுத்த ராஜாக்கும் சந்தோஷம் அடைஞ்சார். மேலும் தேஷாம் பிரணாமம் அகரோ, தவாளுக்கெல்லாம் வந்தன் நமஸ்காரங்களை பண்ணினா, கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சு நமஸ்காரம் பண்ணினா, அவளும் ஆசிஷாக சமுதாகிருத்தாக ஆசீர்வச்சனங்கள் ஆசீர்வாதங்களை பண்ணினார்கள். இதெல்லாம் முடிஞ்சு சந்தோஷம் அடைஞ்சு நேர ராஜா போய் ரிஷி சுங்க முனிவர்கிட்ட சொல்றாரு, சுப்ரதா குலசிய வர்தனம் தந்தும் கர்த்தும் அர்ஹசி. சுப்ரதா, சிரேஷ்டமா இருக்கக்கூடியவரே, என்னுடைய வம்சத்தை விருத்தி பண்றதுக்குண்டான விஷயங்கள் நீங்கள் பண்ணி தரணும் என்று மேல் சொல்ல, அப்படியே பண்ணறோம் என்று அவர் சொல்ற. அவர் சொல்ற ராஜாட்ட, ராஜன் தே குலோத்வாகா சத்வாரஹா சுதாகா பவிஷ்யந்தி, உங்களை குலத்தை நிலநாட்டுறதுக்கு 4 புத்திரர்கள் உண்டாகுவார்கள். மேலும் சத்யம் வாக்கியம் மதுரம் நிஷம்ய பிரணம்ய தஸ்மை பிரயதோ நிருபேந்திரஹ. அந்த ராஜேந்திரனுடைய ராஜேந்திரன் இவருடைய வார்த்தை கேட்டு சந்தோஷம் அடைஞ்சு அப்படின்னு கேட்டிருந்து நமஸ்காரம் பண்றார். பிரணம்ய தஸ்மை பிரணம் நமஸ்காரம் பண்ணாரா. நமஸ்காரம் பண்ணப்போ அவர் ரிஷிசுங்க முனிவர் ஒரு விஷயத்த கூட சொல்றாராம். என்ன சொல்றார் அப்படிங்கறது 15வது சர்க்கத்துல சொல்றது, உத்தரகாமேஷ்டியை பண்ணணும் என்று சொல்றார். ராஜாட்ட பார்த்து முனிவர் சொல்றார், உங்களுக்கு சந்தானார்த்தமாக புத்திர சம்பந்தமாக இந்த யாகத்தை நான் பண்றேன் என்று சொல்லி அந்த யாகத்தை பண்றது திருகாமேஷ்டி அப்படிங்கிற அந்த யாகத்தை பண்ற, வேண்ட மாதிரி ஹோமங்கள் எல்லாம் பண்ற. அதனால கந்தர்வர்களும் தேவர்களும் சித்தர்களும் மகர்ஷிகளும் அந்த க்ஷணமே அந்த ஆவிர்பாகத்தை எடுத்துக்கிறதுக்காக எல்லாருமா வந்துட்டா, எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டா. அந்த சமயம் அந்த சதஸ்ல தேவர்கள் தான் பார்த்து லோக சிரஷ்டாவான பிரம்மாட்டை பிரம்மாவை குறித்து சொல்றா, அவளுடைய துக்கத்தை அந்த தேவர்கள் எல்லாம் பிரம்மாட்ட சொல்றா. என்ன சொன்னா அப்படின்னா, பகவம் பிரசாதேன ராவணோ நாம ராட்சச சர்வானோ பாததே வீர்யா சாசித்தும் தம் ந சக்னுமா. பகவானே, ராவணன் அப்படிங்கிற ஒரு பேருடைய ஒரு ராட்சசன் உங்களுடைய ஆசீர்வாதத்தினால உங்களுடைய அனுகிரகத்தினால பராக்கிரமம் ஜாஸ்தியா பொண்ணு எல்லாரையும் உபதிரவிக்கிறா, அவனை அடக்கிறதுக்கு எங்களுக்கு சக்தி இல்லாம ஆயிடுத்து. நீங்கள் உங்களுக்கு ஓர்மை இருக்கோ, துவயா தஸ்மை வரை தத்த பிரீத்தேன பகவன் புரா, நீங்கள் ஒரு நாள் ரொம்ப பிரீத்தி அடைஞ்சு அவனுக்கு வரம் கொடுத்தேளே, அதனால அன்னையிலேந்து அவனுடைய இந்த அட்டகாசம் தொடங்கியிருக்கு. அது நாங்கள்லாம் நீங்க கொடுத்த வரத்தினால நாங்கள் அதை மானித்து சகிச்சுன்னு இருக்கோம். துர்புத்தியான அவன் என்னெல்லாம் பண்றான் தெரியுமோ, த்ரீன் லோகான் உத்தேஜயத்தையும் 3 உலகத்தையும் பயமுடுத்துறான், எல்லாரையும் துவேஷிக்கிறான், தேவராஜாவன இந்திரனை அபமானிக்கிறான், என்னெல்லாம் பண்றான். வரதானத்தை அஜயனான அந்த சமயத்துல ரிஷிகள் எல்லாம் மறந்து கந்தர்வர்களா யக்ஷர்மார்களா யாரையுமே பார்க்காம பிராமணர்களும் பார்க்காம எல்லாரையும் போட்டு உபதிரவம் பண்றான். சூரியனுடைய வேலை என்னது? நைனம் ஏனம் சூரியா பிரத்தபதி, சூரியனை தபிக்கிறதுக்கு விடமாட்டேங்கிறான், வாயுவை வீசத்துக்கு விடமாட்டேங்கிறான், சமுத்திரத்தை பார்த்தா அணங்கறதில்லை, சமுத்திரத்தினுடைய ஒரு அலை அடிக்கிறது தானே, அது கூட அலை அடிக்கிறது இவனுடைய உபதிரவத்தினால. கோர ரூபியான இந்த ராட்சசன் பயங்கரமான பயத்தை உண்டாக்குறான். அவனை வதம் பண்றதுக்கு வதார்த்தம் தஸ்ய பவன் உபாயம் கர்த்தும் அர்ஹதி, அவனை வதம் பண்றதுக்கு ஒரு உபாயம் சொல்லுங்கோ. இப்படின்னு தேவர்கள் எல்லாம் பிரம்மாட்ட சொல்றத ஒரு விஷயம் ஒரு சந்தோஷம் உண்டு பிரம்மதேவரே, என்ன தெரியுமோ, ஹந்த துராத்மன தஸ்ய வதோபாயா அயம் விகிதா, நீங்கள் வரம் கொடுத்ததுனால அவன் ஒரு விஷயத்தை விட்டு விட்டான். என்னது அப்படின்னா, கந்தர்வர்கள்டேந்து மரணம் படாது, யக்ஷர்கள்டேந்து மரணம் படாது, தேவர்கள்டேந்து மரணம் படாது, அசுரர்கள்டேந்து மரணம் படாது, ராட்சசர்கள்டேந்து மரணம் படாது அப்படின்னு எல்லாம் கேட்டவன் ஒரு மனுஷனால மரணம் படாது அப்படின்னு அவன் சொல்லலை. அந்த ராட்சசன் மானுஷான் பிரதியா கீர்த்தயத்து, நான் மனுஷர்களை எனக்கு மரணம் படாதுன்னு கேட்கலையா, ஏன் கேட்கலையா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ராவணனுக்கு அது மறந்து போனது கிடையாது. என்னதுன்னா அவன் சொல்றான், பிரம்மதேவரே மனுஷரை நான் கேட்கல, ஏன் தெரியுமோ, அவளெல்லாம் எனக்கு திருண சமம்தான், புல்லுக்கு சமம்தான், அவளாலேயும் என்ன வதம் பண்ண முடியாது, அதனாலதான் அப்படின்னு நான் மனுஷரால வதம் கேட்கலைன்னு சொல்றான். அதனால நீங்க அந்த வரம் கொடுக்காதது ரொம்ப சந்தோஷம். அதனால அவனுக்கு மரணம் அப்படின்னு ஒன்னு ஏற்படணும்னா ஒரு மனுஷனாலதான் முடியும், வேற யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்ல, இந்த வார்த்தையெல்லாம் பிரம்மா கேட்டு இப்படி எல்லாம் கொஞ்சம் சந்தோஷம், மனுஷனாலதான் மரணம் ஒரு வழிவுண்டே, அதாவது நிறைய பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது, ஏதாவது ஒரு வழியாவது கிடைச்சா ஒரு அப்பாடா ஒரு ஆஸ்வாசம் இருக்குமே, அதே மாதிரி இவாளுக்கும் சந்தோஷமா இருக்கிறத இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறது அந்த சமயம் யாரு வராராம், ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதி சங்க சக்ர கதாபாணி பீதவாசா ஜகத்பதி. அந்த கட்டத்துல ஜெகத்பதியான விஷ்ணு பகவான் அதி தேஜஸ்வியா சங்க சக்கர கதாபாணியாக பீதாம்பர தாரியாக அங்க எழுந்து அங்க வந்து வந்து அனுகிரகம் பண்றார். மேலும் அவர் எப்படி இருக்காராம், வைன தேயம் சமாருஹ்ய பாஸ்கரஸ்தோயதம் யதா தப்தஹாடகே யூரஹ பூஜ்யமான சுரோத்தமைஹி. ஆதித்யன் மேகத்துக்கு மேல எப்படி அழகா உதிக்கிறாரோ அதே மாதிரி கருடனுக்கு மேல ஏறி வந்து, வைனதேயருக்கு மேல ஏறி வந்து உஜ்வலிக்கமான அழகான தோல்வளைகள் எல்லாம் போட்டு தேவசிரேஷ்டர்கள் எல்லாம் உபச்சாரம் பண்ண பிரம்மா எல்லாருமா சொல்லி சேர்ந்து தேவர்கள் எல்லாம் அந்த விஷ்ணு பகவானை ஸ்துதி பண்ணுறா, வணங்கினார்கள். இன்னொட்டு தன்னுடைய கவலைகளை சொல்றா, விஷ்ணு பகவானே நீங்கள் க்ஷேமார்த்தத்துக்கு வேண்டி எல்லாரோடையும் க்ஷேமத்துக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னு முதல்லயே சொல்றா. என்னோக்ஷியாமகே விஷ்ணு லோகானாம் ஹிதகாம்யா. இப்ப இதுல என்ன புரியுது, என்னதான் நம்மளுக்கு கஷ்டம் ஏற்படுறதா இருந்தாலும் லோகக்ஷேமத்துக்காக மட்டும்தான் பகவான்கிட்ட போனோம் நம்ம, இல்லவா, தங்களுடைய சுயநலத்துக்கு வேண்டி போகப்படாது. அது போனாலும் அதுக்கு பிரயோஜனம் கிடைச்சாலும் தாற்காலிகமா தான் இருக்கும், நிரந்தரமான லோகஹிதார்த்தம் தான் நம்ம எப்பவுமே மனசுல நினைக்கணும்னு புரியறது. அப்போ விஷ்ணுட்ட சொல்றா, அயோத்தியா ராஜாவும் தசரதரா இருக்கக்கூட லஜ்ஜை லக்ஷ்மி கீர்த்தி போன்ற மூர்த்திகரமா இருக்கக்கூட மூணு மனைவிகள், அழகா சொல்றா லஜ்ஜா லக்ஷ்மி கீர்த்தி, இதெல்லாம் மூணு மனைவி, கைகேயிமா சுமித்ராமா கௌசல்யாமா, இவா மூணு பேரையும் லஜ்ஜா லக்ஷ்மி கீர்த்தி ஹி ஹ்ரீ ஸ்ரீ கீர்த்திய கீர்த்தியுபமாசு, இவர் நிறைஞ்சிருக்க கூட மூணு மனைவிகள். அவருக்கு அவார்ல தர்மச்சனும் தானசவுண்டனும் மகர்ஷிகளுக்கெல்லாம் ஒத்தாப்புல இருக்கக்கூட நீங்கள் அவளுக்கு புத்திரபாவத்துல நீங்கள் வரணும், எப்படின்னா உங்களை நாலு பாகமா ஆக்கி கொண்டு புத்திரபாவத்தை எடுங்கோ அப்படின்னு புத்தத்தும் ஆகச்சன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறா. விஷ்ணு மனுஷ ரூபமா வந்து அந்த அகங்காரியான அகங்காரியும் லோக வித்வேஷியும் மேலும் தேவர்களையெல்லாம் ரொம்ப பாடுபடுத்தக்கூடிய அந்த ராவணனை யுத்தத்துல சமரே ஜகி யுத்தம் பண்ணி அவனை வதம் பண்ணுங்கோ. அந்த மூர்க ராட்சசனான ராவணன் வீரியம், அவனுக்கு வீரியம் இருக்குன்னு கர்வமா, பீஜோத்சேகேன வீரியத்துல கர்வம் இருக்குன்னு கந்தர்வர்களை தேவர்களை சித்தர்களை ரிஷி சிரேஷ்டர்களை எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறா. அது மட்டுமல்ல நந்தனத்துல நந்தனவனே கிரீடந்தக சர்வே ரிஷயா தூ நந்தனவனம் சொல்லி ஒரு வனத்துல விளையாடிட்டு இருக்க கூட எல்லா ரிஷிகளையும் கந்தர்வர்களையும் அப்சர்வர்களையும் இந்த துஷ்டன் ரொம்ப கஷ்டப்படுத்தலாம், அதனால இவனை வதம் பண்றதுக்காக நாங்கள் எல்லாருமா சேர்ந்து வதார்த்தம் வயமாயாதாக தஸ்யவை முனிபிஸ்ஸஹ சித்தகந்தர்வேக்ஷாம்ஸ்டதத்வாம் சரணம் கதாஹ. இதனால இந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து அவனை வதம் பண்ணணும் என்று நாங்கள் எல்லாரும் முனிவர்களும் சித்தர்களும் வந்தவர்களும் யக்ஷர்களும் எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய திருப்பாதத்தை நாங்கள் சரணம் அடையறோம் அப்படின்னு சத்ருநாசனா நீங்கள் இதுக்கு மனசு வைக்கணும் என்று சொல்லி பிரார்த்தனை பண்ணவும், அவளை பார்த்து இதெல்லாம் இந்த பிரம்மதேவரும் சேர்ந்து இந்த தேவர்கள் எல்லாம் அந்த விஷ்ணு பகவான்கிட்ட இப்படி பிரார்த்தனை பண்றாளே, அவளை பார்த்து பகவான் சொல்றார், பயம் லோகே பாலயன் பிரதிவீமிமாம். இதெல்லாம் கேட்டு விஷ்ணு பகவான் சொல்லிட்டார், என்ன பயம் த்யஜத, பயத்தை விடுங்கோ, பஹ பத்ரம், உங்களுக்கு மங்களம் உண்டாகும். ஏன் முதல்ல மங்களம் உண்டாகட்டும், அதுக்கப்புறம் பயத்தை விடுங்கோ சொல்லாமே. ஏன்னா அவ பயந்து போய் இருக்கா, முதல்ல பயத்தை விடுங்கோ. அபயம்னு பகவான் தானே கொடுக்க முடியும் அல்லவா, பயந்துட்டு இருக்கிறவாளுக்கு வேற என்ன வேணும், நான் இருக்கேன்னு சொன்னா ஒரு வார்த்தை போதுமே இல்லையோ, இல்லைன்னா ரொம்ப துக்கத்துல இருக்கிறவாளுக்கு நான் இருக்கேன்பா அது மட்டும் கேட்டா போதும், நம்மளோட சொல்யூஷன் எல்லாம் கொடுக்கணுமே கிடையாது, நம்மளோட வார்த்தை நான் இருக்கேன்னு சொன்ன போதுமே. அந்த அபயம் பகவான் கருணா மூர்த்தியா இருக்கக்கூட பகவானுக்கு தானே சொல்ல முடியும், அதனால்தான் முதல்லயே சொல்ற அபயம் தியஜத, பயத்தை விடுங்கோ. பத்ரம் போ, உங்களுக்கு மங்களம் உண்டாகும். யுத்தத்துல அந்த குரூரனும் துராத்மாவும் தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பயத்தை உண்டாக்க கூடிய அந்த ராவணனை புத்திரபௌத்திரர்கள் மந்திரிமார் கூட எல்லாம் சேர்ந்து அவனை வதம் பண்ணி உங்களுடைய எல்லாருக்கும் நன்மைக்காக அவனை வதம் பண்ணி மனுஷ்ய உலகத்துல இந்த பூமியை நான் பரிபாலனம் பண்ணி 11 வருஷ காலம் நான் இங்க வாழ்வேன், வச்சியாமி அப்படின்னு வாழ்வேன்னு சொல்ல, இப்படி ஒரு வரத்தை கொடுத்ததும் மனுஷ ரூபத்துல நான் எங்க போய் ஜென்மா எடுப்பேன் என்று யோசிக்கிறத தசரத மகாராஜாக்கு புத்திரராக பிறக்கலாம் என்று பகவான்கிட்ட சொல்றா தேவர்கள். ஆனா திருப்பி விஷ்ணு பகவான் ஏதோ தெரிஞ்சும் தெரியாத மாதிரி கேக்குறா வாழ்கிட்ட திருப்பி, உபாயஹா கோ வதே தஸ்ய ராட்சசாதிபதே சுராஹ யவஹம் தம் சமாஸ்தாய நிஹன்யாமுஷ்டி கண்டகம். சரி, அந்த ராட்சச அதிபனான அவனை வதம் பண்றதுக்கு உபாயம் என்னவாக்கும் அப்படின்னு சொல்றத அவ சொல்றா சத்ருநாசனா. அவன் அத்தியுகிரமான தபஸ் எல்லாம் பண்ணிருக்கான், லோகத்துக்கு லோகங்களை சிருஷ்டிக்க பண்ணக்கூட பிரம்மாட்டேந்துதான் வரம் வாங்கி சந்தோஷமா அவன் இருக்கான். அவனை வதம் பண்றதுக்காக நீங்கள் தசரத மகாராஜாவுடைய புத்திரராக நாலாக உங்களுடைய 4 பாகமா பிரிந்து அவனை வதம் பண்ணணும் என்று பிரார்த்தனை பண்ண, இதெல்லாம் கேட்டு சந்தோஷம் அடைஞ்ச அந்த சாந்தமூர்த்தியான தசரத சக்கரவர்த்தியே பிதாவாக நிச்சயம் பண்ணாராம் பகவான். அப்படி விஷ்ணு பகவான் இவாளையெல்லாம் சந்தோஷப்படுத்திட்டு அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் அவர் அங்க நடந்துருக்கு, இவரை சந்தோஷப்படுத்தி இவர் அந்தர்தானம் ஆவராராம். மேலும் அங்கேருந்து புத்திரகாமேஷ்டி யாகத்துக்கு வரோம். இப்ப தேவர்கள் தானே பேசிட்டு இருந்தா பிரம்மதேவர்கிட்ட கூட சேர்ந்து பிரம்மதேவர்கிட்ட இந்த தன்னுடைய துக்கத்தை எல்லாம் வந்து அந்த சமயம் விஷ்ணு பகவான் ஆவிர்வித்து அங்க வந்து அவளுக்கு வரம் கொடுக்கறா, நான் புத்திரனாக வரேன் அப்படின்னு அவளைய சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்துறா. இப்போ திருப்பி நம்ம புத்திரகாமேஷ்டி யாகத்துக்கு வரோம். அங்க என்ன நடக்கிறது, யாகம் பண்ணி யஜமானுடைய அக்னியிலேருந்து அந்த அக்னி குண்டத்திலேருந்து ஒருத்தர் வரார், ஒரு புருஷன் வரார். அவர் எப்படி இருக்காராம், அதுல பிரபம் மகாவீரியம் மகாபலம் கிருஷ்ணம். அதுல பிரபம், இந்த ஒப்பிட்டு பார்க்காத பிரபையோட மகாவீரியத்தோட நல்ல பலமா இருக்கக்கூடது கிருஷ்ணம், கருதுருத்துன்னு இருக்கக்கூடது, ரக்தாம்பரதரம் சிவந்த வஸ்திரம் தரிச்சிருந்து ரக்தாசியம் அழகான துடுத்த வாய் இருக்கக்கூடியது, மேலும் அழகா சிம்ஹாசனத்துல இருந்தா எப்படி இருக்கும், அந்த சிம்ஹத்தோடைய மீசத்தில் இருக்கும் அது மாதிரி முடி இருக்கக்கூடதும், வித்யாபரணங்கள் எல்லாம் போட்டு இருக்கக்கூடதும், சூரிய துல்லியமான சரீரம் இருக்கக்கூடதும், மேலும் தீர்க்கமான பாகுக்களை மகாபாகும் பெரிய கைகள் 2 தோல்வளைகள் போட்டுண்டு சந்திரனை மாதிரி ஹாரம் போட்டுண்டு சந்திர மாதிரி பல்லுகள் இருந்துட்டு அப்படி ஜொலிக்கக்கூடிய பல்லுகள், மேலும் தேஜஸ்ஸா இருக்கக்கூடிய தங்கமயமானதும் வெள்ளி பூசினதுமான ஒரு மாயையே ரூபம் எடுத்து வந்தா எப்படி இருக்கும், அப்பேற்பட்ட ஒரு பாத்திரத்துல பாயசத்தை நரைச்சுண்டு ஒரு பெரிய பாத்திரத்தை தன்னுடைய பிரிய பத்னிக்கு கொடுக்கறதுக்கு வேண்டிட்டு ஒரு புருஷர் அங்கிருந்து வந்து அந்த தசரத மகாராஜாவை பார்த்தார். இது நான் வந்து பிரம்மாவுக்கு சமமான புருஷன் என்று நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்றார். என்ன சொன்னார், நிருப இக அப்யாகதம் மாம் பிராஜாபத்யம் நரம் வித்தி, நான் வந்து பிரம்மாவுக்கு சேர்ந்தவரான புருஷன் என்று தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து சொல்றார், ராஜா சொல்றார், பகவான் ஸ்வாகதம், பகவானே ஸ்வாகதம், உங்களுக்கு என்ன வேணும் என்று சொல்லிக்காக்க, ராஜன் தேவான் அர்ச்சயதாத்வயா அத்ய இதம் பிராப்தம், நீங்கள் தேவர்களை ஆராதனை பண்ணையிலே அதுக்குண்டான பலன் தான் உங்களுக்கு பலன் கிடைச்சு விடுத்து அப்படின்னா, பிராப்தம் கிடைச்சு விடுத்து, இந்த பாயசத்தை நீங்க எடுத்துக்கோங்க, நான் கொண்டு வந்த இந்த பாயசத்தை எப்படி எப்படி எப்படி பாயசம் ஆரோக்கியவர்தனம், ஆரோக்கியத்தை கூட்டக்கூடியது, தன்யம் பாக்கியம் உள்ளது, பிரஜாகரம் சந்தானத்தை உண்டாக்குவது, அது மட்டுமல்ல தேவ நிர்மிதம் தேவர்களாலேயே பண்ணப்பட்ட இந்த பாயசத்தை நீங்க எடுத்துக்கோங்க, உங்களுடைய மனைவிகளுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லுங்க, பாரியானாம் அஸ்மீத இது பாரியர்களுக்கு மனைவிகளுக்கு சாப்பிடத்துக்கு கொடுங்கோ அப்படின்னு சொல்லி அப்படி கொடுத்தா உங்களுக்கு புத்திரான் தா சுத்தம் பிராப்தியே, உங்களுக்கு புத்திரர்கள் கிடைக்கும் அப்படின்னு அனுகிரகம் பண்றாராம். அவருக்கு அது கிடைச்சதும் என்ன ஒரு சந்தோஷம்னா சொல்லி மாலாதான், அப்பேற்பட்ட சந்தோஷம், நான் அப்படியே பண்றேன்னு சொல்லி தேவாந்த சம்பூர்ணமாக தேவனால கொடுக்கப்பட்ட அந்த ஸ்வர்ணமயமான அந்த பாத்திரத்தை சிரசுக்கு மேல வச்சுண்டு, சிரசா பிரதிகிருஷ்ய சிரசுக்கு மேல வச்சுண்டு அத்தியாச்சரியமான அந்த பூதத்தை தத் பூதம் அபிவாத்திய, அந்த பூதத்தை அந்த புருஷர் தந்தாரையிலும் அந்த பூதத்தை நமஸ்காரம் பண்ணி சந்தோஷத்தோட ஒரு பிரதட்சிணம் பண்ணி தசரத மகாராஜா அந்த பாயசத்தை கையில வைத்துண்டு எப்படி அவருக்கு இருந்துதான், தத்தோ தசரதா பிராப்பிய பாயசம் தேவ நிர்மிதம் வபூவ பரம பிரீதா பிராப்பிய வித்தமி வாதனா, ஒரு தரித்திரனுக்கு ஒரு நிதி கிடைச்சா எப்படி இருக்குமோ, அதனஹா வித்தம் பிராப்பிய, அதெல்லாம் ரொம்ப கம்மியான உபமை, அவ அப்பேற்பட்ட சந்தோஷமா ஒரு குழந்தை வரப்போறது, அதுக்குண்டான ஒரு பாயசம் கிடைச்சு கொடுத்து தன்னுடைய யாகம் பலன் அடைஞ்சுடுத்து அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அந்த அத்தியானந்த பிரவேசனா இட்ட பரம பிரீதா பூவ பரம பிரீத்தி அடைஞ்சார். அற்புதமான இந்த பாயசத்தை கொடுத்த அந்த பூதம் அந்த கிருத்தியத்தை நிர்வகிச்சுண்டு அந்த பூதம் மறைஞ்சுதான். மேலும் ஹர்ஷரஷ்மிருத்யோதம், அந்த சரத்காலத்துல ஒரு சந்திரன் எப்படி அழகா தன்னுடைய கிரணங்கள் எல்லாம் வீசிண்டு அப்படியே கம்பீரமா இருக்குமோ அதே மாதிரி ராஜா அங்க ஜுவலித்தாராம். அத்தனையும் ஆனந்தா, என்ன மனசுல ஒரு நிம்மதி இருந்தா முகத்துல பிரகாசம் அடையலையோ, அதே மாதிரி அந்த ராஜாவுக்கு சந்தோஷம், ராஜா கூட இருந்த ஜனங்களுக்கு சந்தோஷம், அந்த அப்படி அயோத்தியா ராஜாவை அந்த ராஜ்யமே ரொம்ப சந்தோஷமாக நிறைஞ்சது. அப்படி முதல்ல சொந்த புறம் பிரவிஷ்யைவ, அந்த புறத்துல போயிட்டு அந்த க்ஷணமே யார கூப்பிட்டா, கௌசல்யாம் இதம் அப்ரவீத் பாயசம் பிரதி கிருண்ணீஸ்வ புத்ரேயம் பிதமாத்மனஹா, கௌசல்யா தேவியை கூட்டிட்டு வந்து குழந்தை உண்டாக்குறது புத்ரேயம் இதம் புத்திரரை உண்டாக்குறதுக்காக இந்த பாயசத்தை உடனே வாங்கிக்கோ என்று சொல்லி, கௌசல்யாயை நலபதிஹி பாயசார்த்தம் ததௌ ததா அர்த்தார்த்தம் ததௌ சாபி சுமித்ராயை நராதிபஹ கைகேயை சாவசிஷ்டார்த்தம் ததௌ புத்ரார்த்த காரணாத், அந்த நரபதி கௌசல்யாக்கு பாயசத்துல பகுதி கொடுத்தானாம், அது பாக்கி இருக்கிற பகுதியில ஒரு பகுதி சுமித்ரா தேவிக்கு கொடுத்தா, மேல் பாக்கி இருக்கிற பகுதி கைகேயிக்கு கொடுத்தா, ஆனா திருப்பி அந்த பாத்திரத்துல பார்த்தா கொஞ்சம் பாக்கி இருக்கா, அவசிஷ்டார்த்தம் மகிபதி கொஞ்சம் பாக்கி இருக்கு, இது யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இப்படி பார்த்துட்டு இருக்கத்த, கௌசல்யா அம்மா கிடைச்சதும் வாயில போட்டுண்டா சேவிச்சுட்டா, கைகே அம்மாவும் சேவிச்சுட்டா, சுமித்ரா தேவி தான் ஏதோ பக்தியோட இப்படியே பார்த்துட்டு சுவாமியை நினைச்சுட்டு போடலாம் போறத கை சுமித்ரா தேவியோட கையில தானே இருக்கு அப்படிங்கறதுனாலயே பாக்கி இருக்கிற அந்த பாயசத்தையும் அவளுக்கே கொடுக்கலாம் என்று சுமித்ரா தேவிக்கே கொடுத்தாளாம். ஏமம் தாசாததௌ ராஜா பாரியாணாம் பாயசம் பிரதக, இப்படி ராஜா பத்னிகளுக்கு அழகா அந்த பாயசத்தை கொடுத்தா அவளும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அதை சாப்பிட்டாளாம் பருகின்றாளாம். இதனால அந்த நிருபதியுடைய அந்த உத்தமமான மனைவிகளுக்கு உத்தமமான பாயசத்தை சேவிச்சதும் அக்னி சூரியன் மாதிரி ஒரு காந்தி அவளுக்குள்ள ஏற்பட்டது. ஏன்னா சாட்சாத் பகவானே நாலு பாகமா பிறந்து அவளுக்குள்ள வயிற்றுல வரா அப்படிங்கறத கர்ப்பதாரணம் அப்படிங்கறத அம்மைக்கும் அந்த ஒரு காந்தி வருமே இல்லையோ, அப்படி அந்த ஒரு காந்தி வரதாம் சூரியன் அக்னி மாதிரி. அவளும் அச்சிரேண கர்ப்பான் பிரதிபேதிரே கர்ப்பத்தை தரித்தார்கள். இப்படி சந்தோஷமாக எப்படி ஸ்வர்க்கத்துல அந்த இந்திரருக்கு ரிஷிகணங்கள் தேவசிரேஷ்டர்கள் சித்தர்கள் எல்லாம் பூஜை பண்ணுவாளே, அப்ப இந்திரன் எப்படி சந்தோஷம் அடைவாளே, அந்த சந்தோஷத்தை தசரத மகாராஜா அவ பத்னி சேர்ந்து எல்லாரும் சந்தோஷத்தை அடைஞ்சார்னு சொல்லி 16வது சர்க்கம் சமாப்தம். மேலும் 17வது சர்க்கத்துல தேவர்கள் எல்லாம் என்ன பண்றார், ராமாவதாரம் நடக்க போறது இல்லையோ, ராமர் பகவானே இங்க பூலோகத்துல வருதுன்னா அவளுக்கு என்ன அங்க வேலை, அவளுக்கு இங்க திருப்தி சந்தோஷம் கிடைக்கும், பகவான் இங்க இருக்காங்க அங்கதானே நிம்மதி, அதனாலே அவெல்லாம் தேவர்கள் எல்லாம் பூமியில எப்படியாவது அவதாரம் பண்ணணும்னு சொல்லி வானர ஜாதிகளா அவதாரம் பண்றதுக்கு அவ சமம் பண்றா. சத்ய சந்தஸ்ய வீரியஸ்ய சர்வேஷாம் நோஹிதைஷிணஹ விஷ்ணோ சஹாயான் பலினஹ சிருஜத்வம் காமரூபிணஹ. சத்யசந்தனான வீரனுமான எல்லாருடையும் நல்லதே பார்க்கக்கூடிய மகாவிஷ்ணு அங்க நம்மளுடைய நம்மளுக்காக அங்க போய் ரூபம் எடுக்கிறாளே, அவாறே சகாயம் பண்றதுக்காக நம்மளும் உலகத்துல உருவம் எடுத்துண்டு காமரூபினஹ, நம்மளுடைய இஷ்டம்படி நம்மள ரூபம் எடுத்துண்டு அங்க போய் சகாயம் சிருஜத்வம் சகாயம் பண்றோம். அப்ப யாரு யாராக மாறினார்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட். வானரேந்திரம் மகாபாகம் இந்திரோ பாலினமூர்ஜிதம் சுக்ரீவம் ஜனயாமாச தபனஸ்தபதாம். இந்திரன் மகாபாகியசாலியான பலவானுமான வாரியாக மாறினார். ஜுவலிக்கக்கூடிய உத்தமமான சூரியன் ஆக சூரிய பகவான் சுக்ரீவனாக பிறந்தார். பிருஹஸ்பதி தாரையாக தாரம் நாம மகா கபிம் தாரன் அப்படிங்கிற ஒரு மகாவானரனை பிறவி கொடுத்தார். குபேரனுடைய புத்திரர் ஸ்ரீமானாக கந்தமாதனன் அப்படிங்கிற ஒரு வானரன். எல்லா வானர சிரேஷ்டர்களையும் ரொம்ப அத்துல்யமா இருக்கக்கூட புத்திமானா இருக்கக்கூட நலன் அப்படிங்கிற வன்கபியை விஸ்வகர்மா ஜென்மா கொடுத்தார். அக்னி பகவானுடைய சுதனும் ஸ்ரீமானும் அக்னியை ஜொலிப்பிக்க கூட அந்த நீலன் அப்படிங்கிற தேஜசாலையும் கீர்த்தியாலையும் வானரர்களே அதிசயிக்கும்படியாக பிறந்தார். மேலும் வருணர் சுஷேணன் அப்படிங்கிற வானரை பிறவி கொடுத்தார். மழைக்கு அதிபனான அந்த மகாபலவான அவர் சரபன் அப்படிங்கிற ஜெனிப்பித்தார். மேலும் வாயுதேவனுடைய புத்திரனாக அந்த ஹனுமானாக பிறவி எடுத்தார். ஸ்ரீமானான வானரர் ஹனுமானாக பிறவி எடுத்தார். வஜ்ரதுல்யத்துக்கு சரீரமார்ந்தவனும் கருட துல்லியனுமான அந்த சூரியானன் அப்படிங்கிற பலவானான கபி ருத்ரமூர்த்தியுடைய சுதனாக பிறவி எடுத்தார். இப்படி ராவணவதத்துக்காக இத்தனை நிறைய லிஸ்ட். ராவணவதத்துக்காக எல்லா வீரர்களும் பராக்கிரமசாலிகளும் தனக்கு இஷ்டம்படி ரூபத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிறைய நிறைய அவதாரங்களை எடுத்தார், சிருஷ்டி பண்ணினார். அந்த தேவர்கள் எல்லாரும் சிருஷ்டி பண்ணினார்கள் என்று சொல்லி இவ எல்லாரும் அந்த பூமியில போய் ஓரோரு அங்க போய் இடத்த பிடிச்சுக்கிறா. சேனாதிபதி சிரேஷ்டனான அவர் முக்கிய சேனைகள் எல்லாம் அவ வானர்கள் எல்லாம் பிறவி கொடுத்தாள் இல்லையோ, அந்த வானர்கள் எல்லாம் ரிக்ஷவான் அப்படிங்கிற மலையுடைய தாழ்வாரத்துல போய் நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் பேர் ஆள்கார் அங்க போகலாம். பின்னர் பல பல விதமான மலைகள் காடுகள் எல்லாம் நிறைய பேர் நிறைய வானரர்கள் எல்லாம் போய் அங்க தங்கின்னு இருந்தா. சுக்ரீவரும் இந்திரபுத்திரான பாலி வாலியும் நலனும் நீலனும் ஹனுமாரும் எல்லாரும் வானர சேனாதிபர்களாக அங்க போய் இருந்தார்கள். கரடிகள் கோபுச்சங்கள் கபிகள் எல்லாரும் வானரர்கள்னா இதெல்லாமே சேர்ந்துடும். அவ நினைச்சாவிடி ரூபத்தை மாத்திப்பாளாம். அப்பேற்பட்ட வாலி எல்லாருமா வாலி ஆண்டுண்டு சௌக்கியமா அங்க அந்த காட்டுல இருந்தார்கள். இப்படி பூமி பூரா பல பல விதமான அடையாளங்களுடைய சூரர்களும் ஆக இருக்கக்கூடிய இவர்கள் மலைகள் காடுகள் சமுத்திரங்கள் எல்லாம் தாராளமா இந்த பூமி பூரா நிறைக்கப்பட்டது. இவாளே போய் அப்படி நிறைஞ்ச ஒரு அற்புதமான அதுல்யமாக இருக்கக்கூடிய பூமி செழித்தது. மேக சமூகங்கள், கிரி சிகரங்கள், மகாபலர்களான பயங்கரமான சரீரத்தோட இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாரும் எதுக்காக வந்திருக்கா அப்படின்னா, பபூவ பூமிஹி பூமிம் அசரீர ரூபைஹி சமாவிருதா ராம சகாய ஹேதோஹோ, ஸ்ரீ ராம சகாயார்த்தமே இவா எல்லாரும் சூழப்பட்டது, இந்த பூமி பூரா அந்த தேவர்கள் எல்லாம் இறங்கி வந்து சூழப்பட்டது என்று சொல்லி, அந்த ராம அவதாரத்துக்குண்டான சகாயத்துக்கு வறண்டவா எல்லாரும் வந்தாச்சு. இனி யாரு வரத்துக்கு இருக்கா, ராம பகவான்லவா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு தான் அவதாரம் பண்ணணும், எல்லாம் இந்த உலகம் பூரா சஜ்ஜமா இருக்கு ஸ்ரீ ராம அவதாரத்தை வரவேற்கிறதுக்கு. அந்த யாகம் நடத்தி எல்லாரும் அந்த முனிவர்களுக்கெல்லாம் வேண்டதெல்லாம் உபச்சாரம் பண்ணி எல்லாரும் சந்தோஷப்படுத்தி அந்த சேனைகளை எல்லாம் திருப்பி அனுப்பி சந்தோஷமாக, மேலும் ரிஷிசங்கமுனி சாந்தையை கூட்டிந்து நன்னா பூஜை பண்ணி அவாளையும் அனுப்பி வைத்து எல்லாம் எல்லாம் சமாதானமாயி, இப்படி தத்ச்சத்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரோதிதி தெய்வே தெய்வத்யே சோச்சதம் சம்ஸ்தேஷு பஞ்சசு. பன்னிரெண்டாவது மாதத்துல ஆச்சு, பன்னிரெண்டாவது மாதம் ஓடி எடுத்த தசரத மகாராஜா கர்ப்பம் தரிச்சிருக்கா, இது பத்து மாசம் கழிஞ்சுதான் பிறகு அப்படின்னு நினைப்போம், அவருக்கு நல்லா தெரியும், அதனால எண்ணின் இருக்கா குழந்தை பெறும் குழந்தை, அவ்வளோ ஆசையா தசரத மகாராஜாக்கு. அப்படி பன்னிரண்டு மாசமாக சைத்திர மாசத்துல சுக்லபக்ஷத்துல நவமிகே திதௌ நவமி திதியில அதிதி வைத்திய தெய்வத்தியே நட்சத்திரே பஞ்சசு, அதிதி தேவதையா இருக்கக்கூட புனர்த்தம் நட்சத்திரத்துல ஆதித்யன் செவ்வாய் குரு சுக்ரன் சனி அப்படிங்கிற கிரகங்கள் எல்லாம் நன்கு நிக்க கூடின கர்க்கடக லக்னத்துல குரு சந்திரனோட கூட உதயமாக கூடின வேளையில லோகங்களுக்கெல்லாம் ஜெகநாதம் கௌசல்யா ஜனயத்ராமம் திவ்யலக்ஷண சம்யுதம் விஷ்ணோ ரத்தம் மகாபாகம் புத்திர விக்ஷ்வாகு நந்தனம். ஜெகநாதனா இருக்கக்கூடிய சர்வலோகர்கள் எல்லாம் நமஸ்காரம் பண்ணக்கூடியதும் திவ்ய லட்சண சம்யுதம் திவ்ய லட்சங்கள் திகஞ்சவரும் விஷ்ணோஹோ அர்த்தம் விஷ்ணு பகவானுடைய பகுதி அம்சமாக மகாபாகம் மகாபாகியசாலியாம் இருக்கக்கூடிய இக்ஷ்வாகுநந்தனம் இக்ஷ்வாகு குலத்தையே ஆஹ்லாதம் படுத்தக்கூடிய இக்ஷ்வாகு நந்த குலத்துக்கே சந்தோஷம் கொடுக்கும்படியாக ராமம் புத்திரம் கௌசல்யாஜனயத்து, ஸ்ரீ ராமனாக புத்திரன் அவரால் கௌசல்யாவுடைய புத்திரராக ஸ்ரீராமர் அவதாரம் பண்ணினார். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமா. அப்படி ராமர் கௌசல்யா தேவிக்கு ஆனந்தத்தை செலுத்தும்படியாக அங்க வந்து பிறந்தார். அதுக்கப்புறம் கௌசல்யா சுஷுபே தேன புத்திரேனா அமித தேஜசா யதாவரேன தேவானாம் அதிதர் வஜ்ரபாணினா, பெயர்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு எப்படி இருந்தாராம், அவ்வளோ தேஜசா கௌசல்யா தேவிக்கு அந்த குழந்தைய பார்த்து அதிசயப்படுறா, எப்படி தேவர்கள் எல்லாம் வச்சு உத்தமமான வஜ்ரபாணியான இந்திரன் எப்படி ஆதித்யன மாதிரி எழுந்தருள்வாரோ அதே மாதிரி ஸ்ரீராமர் அந்த குழந்தை சின்ன பால வேஷத்திலேயே அப்பேற்பட்ட தேஜத்தை வீசிட்டு எல்லாருக்கும் சந்தோஷம் கண்ணுக்கு ஆனந்தம் படியாக அங்க விளங்கினார். அடுத்ததோ பரதோ நாம கைகேயே சத்திய பராக்கிரம, அதாவது சாட்சாத் விஷ்ணுவுடைய வால்மீகி ராமாயணம் படி விஷ்ணு பகவானே நாலாக பிரிந்தார் தான் அர்த்தம். அப்ப அதுல ஒரு பாகமா இருக்கக்கூடிய பரதன் என்று பெயரான சத்தியசந்தனா இருக்கக்கூடிய நம்மள அந்த ராமாயண சரித்திரம் பார்த்தா சத்தியசந்தத்துக்கு ஒரு மறு பேர்னா பரதர்னு சொல்றா, அதனாலயே இங்கேயே சொல்றா முன்னாடியே சொல்லி விடுறா சத்தியபரா கிரம சத்தியசந்தனான அந்த பரதர் கைகேயிக்கு பிறந்தார். அத லக்ஷ்மண சத்ருக்னோ சுமித்ரா ஜனயத் சுதௌ வீரௌ சர்வாஸ்திர குஷலௌ விஷ்ணோரத்த சமன்விதௌ. அதுக்கப்புறம் விஷ்ணுவோட இன்னொரு அம்சமான எல்லா அஸ்திர வித்தியிலும் சமர்த்தர்களான சர்வாஸ்திர குஷலௌ நன்னா சமர்த்தரான வீரர்களுமான வீரௌ வீரர்களுமான லக்ஷ்மணன் சத்ருகன் அப்படிங்கிற ரெண்டு புத்திரர்கள் சுமித்ரா தேவிக்கு, ஏன்னா சுமித்ரா தேவி பாக்கி இருக்கிற அந்த அம்சமா இருக்கக்கூடிய பாயசத்தையும் சுமித்ரா தேவிக்கு எல்லாம் கொடுத்ததுனால ரெண்டு குழந்தைகளாக லக்ஷ்மணன் சத்ருகன் அப்படிங்கிற புத்திரர்களை பெற்றெடுத்தாளாம். புஷ்யே ஜாத்து பரதோ மீன லக்னே பிரசன்னதீஹி சார்பே ஜாத்தௌ ச சௌமித்ரே, குளிரே பியுதி தேரவும் நிஷ்கலங்கமான புத்தி இருக்கக்கூட பரதன் பூயம் நட்சத்திரத்துல பிறந்து மீனராசியில உதிச்சார். மேலும் சுமித்திரைகளுடைய ரெண்டு புத்திரர்களும் ஆயில்யம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல ஆதித்யமாதி பிறந்தார். ராஜ்ஞஹா புத்ரா மகாத்மானஹான் சத்வாரோ ஜக்கிரே பிருதக் குணவந்தோனுரூபாஶ்ச ருச்யா ரேஷ்டவதோபமாஹ. காந்தியா பூரட்டாதி உத்திரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு துல்லியமா இருக்கக்கூட குணமான இருக்கக்கூட நாலு புத்திரர்களும் ரொம்ப அந்யூன்யமா ராஜாக்கு வந்து பிறந்தார்கள். அதாவது ராஜா தசரத் ராஜா எப்படியோ அது மாதிரி வந்து பிறந்தார்களாம். ஜகு கலம் சகந்தர்வா நகர் துஷ்டாப்ச ரோகணாக தேவதுந்துபயோ நேதுகு புஷ்ப வஷ்டிஷ்ச காச்சுர்தாம். அதாவது உலகத்துல தேவர்களுக்கு காப்பாத்துறதுக்காக தேவர்களுக்கு நல்லது பண்றதுக்காக ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சாட்சாத் மகாவிஷ்ணு அவதாரம் பண்ணியிருக்கார். அப்போ அந்த லோகத்துல இருக்கக்கூட தசரத மகாராஜா போன்ற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மேல யாருக்கு சந்தோஷம்? தேவர்களுக்கு தானே இருக்கும். அவளுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துறா. எப்படி வெளிப்படுத்தினா? கந்தர்வர்கள் அழகான கானம் பாடி, அப்சரர்கள் நர்த்தனம் பண்ணி, தேவதுந்துபி வாத்தியங்கள் எல்லாம் முழக்கி அழகா புஷ்ப வஷ்டியை ஆகாசத்திலிருந்து பொழிந்தார்கள். உற்சவச்ச மகானாசீத் அயோத்தியாயாம் ஜனா குலஹ. அயோத்தியில இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உற்சவமாக்கினா, மகோத்சவமாக்கினா. ஏன்னா மகோத்சவம்னா என்னது? ஒரு ஒரு ஆத்துல ஒரு உற்சவம் ஃபங்க்ஷன்னா அது நம்மளுடைய ஃபங்க்ஷன் மட்டும்தான். இதே இது தசரத ராஜாவோட ஆத்துலதான் ஃபங்க்ஷன். சரியா பார்த்தா அவருக்கு தானே புத்திர பிறந்திருக்கா. ஆனா அது தேசத்துக்கே மகோத்சவம் ஆயிடுதான். எல்லாருக்கும் சந்தோஷம் ஏற்பட்டது. ஏன்னா அவாவாளுக்கு குழந்தை பிறந்த மாதிரியே சந்தோஷம். மேலும் அந்த தெரு வீதிகள் எல்லாம் ஜனகூட்டங்கள் எல்லாம் வந்து திங்கி இருக்கா. ஏன்னா ராமரை பார்க்கணும், பரதரை பார்க்கணும், லக்ஷ்மணன் சத்ருக்களை பார்க்கணும், தசரதருடைய புத்திரர்களை பார்க்கணும். சுருக்கமா சொன்னா அவளை பார்க்கணும்னு எல்லாரும் வந்து கூடிட்டா. எல்லாரும் பாட்டு பாடுறா, வாத்தியத்தை வாசிக்கிறா, இப்படி அவளுடைய சந்தோஷத்தை காட்டுறா. அவளுக்கு முடிஞ்ச சம்மானங்கள் எல்லாம் கொடுக்கறாளாம். பிராமணாளுக்கு இந்த ராஜா வந்து பிராமணாளுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணி லாஸ்ட்ல அவளுக்கு 11 திவசம் ஆயிடுத்து. ஏகாதச அஹம் தூ அதித்ய நாம கர்மா அகரோத். 11 திவசம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் நாமகரணம் பண்றதுக்காக சொன்னார். அப்போ என்ன பண்றா? ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம், மகாத்மான ஜேஷ்டன் மூத்த புத்திரருக்கு ஸ்ரீ ராமர் என்றும், கைகேயி சுதம் பரதம் கைகேயி புத்திரருக்கு பரதன் என்றும், சௌமித்ரிம் லக்ஷ்மணம் அபரம் சத்ருக்னம் இதி ததா. கைகேயி புத்திரரான பரதருக்கும் பரதன் என்றும், மேலும் சுமித்ரையுடைய தனையனான லக்ஷ்மணன் இன்னொரு புத்திரருக்கு சத்ருகன் என்றும், அதேபடி வசிஷ்ட மகர்ஷி பரம சந்தோஷமாக அவ எல்லாருக்கும் பேர் போட்டா, பேர் சூட்டினா. வசிஷ்ட பரம பிரீதோ நாமா நீ கிருதவாம் சதா. வசிஷ்டர் அவளுக்கு இப்படி பேரு உரைத்தார். மேலும் அங்கே இருக்கக்கூட பிராமணா எல்லாரும் வந்து எல்லாரும் வயல நிறைய சாப்பிடுறா. அவளுக்கு ரத்ன ஜானங்கள் எல்லாம் நிறைய கொடுக்கறா. மேலும் இந்த குழந்தைகளுக்கு ஜாத ஜன்மக்ரியாதீனி சர்வ கர்மாணி அகராயது, ஜாத கர்மம் போன்ற எல்லா சாந்தி கர்மங்களும் நடத்தினார். எதுவும் முடக்காம அதுவும் தர்மப்படியே நடத்தினாராம். மேலும் ஸ்ரீராமர் அப்பாவுக்கே சேவை பண்ணக்கூடியவராக இருந்தா. குழந்தைகள் எல்லாரும் பிரம்மாவே வந்து பிறந்தா மாதிரி, பிரம்மா ஒரு சந்தோஷம் கொடுத்தா எப்படி? பிராணிகளுக்கெல்லாம் பிரம்மா எப்படியோ அதே மாதிரி ராமர் இருந்தாங்கிற மாதிரி சொல்றார். மேலும் தேவக்ஞர் சூரர்கள் எல்லாரும் லோகத்துக்கு குணம் பண்றதுக்காகவே ஞான சம்பந்தனாக எல்லாரும் அந்த நாலு குழந்தையும் வந்து பிறந்தார்கள் என்று அவருக்கு சந்தோஷம். அந்த தசரத மகாராஜாவுடைய சந்தோஷத்தை நம்மளோட ஸ்லோகத்திலேயோ ஒரு வார்த்தையாலேயோ சொல்லிட முடியாது. அப்பேற்பட்ட சந்தோஷமா இருக்குமே. சாட்சாத் மகாவிஷ்ணு பிறந்தா சந்தோஷம் ஏற்படாதா? ஆனந்தம் ஏற்படாதா? அங்க ஒரு துக்கத்துக்கு இடம் இருக்குமா? தீர்ச்சியா கிடையாது அல்லவா? அப்படி அங்க குதிரைகள் ஆனை மேல ஏறி வில் வித்தியம் எல்லாம் என்னெல்லாம் வித்தைகள் இருக்கோ எல்லா கலைகளையும் இந்த குழந்தைகள் முறைப்படியே எல்லாம் படிச்சிருந்தா கத்துண்டா. ஸ்ரீ ராகவர் எப்ப குதிரை மேல ஏறினாரோ அப்ப வேட்டைக்கு போறதாக அர்த்தம். இப்படி வில்லு வித்தியை எல்லாம் அஸ்திர வித்தியை சகலவித சௌந்தர்யத்தையும் கூட்டும்படியாக ஸ்ரீ லக்ஷ்மணன் லோகத்துல அண்ணாவோட ஸ்ரீராமர் கூட சேர்ந்து எப்பவுமே விளையாடிட்டு இருப்பான். ஏன்னா லக்ஷ்மணன் ராமர் இவா ரெண்டு பேரும் பிரியவே மாட்டான். ஸ்ரீராமருக்கு என்னது கிடைச்சது? அந்த சாந்த பார்த்து அப்படியே வாயில போட்டுக்க மாட்டான். அச்சோ இது லக்ஷ்மணனுக்கு பிடிக்குமே சொல்லி லக்ஷ்மணனுக்கு பகிர்ந்துட்டுதான் ஸ்ரீராமர் எடுத்துப்பான். அதே மாதிரிதான் ஸ்ரீ லக்ஷ்மணன் ராமருக்கு கொடுக்கணும்னு சொல்லி. அப்ப இவா ரெண்டு பேரும் ஒரு இதா இருந்தா அதே மாதிரிதான் பரதர் சத்ருக்னர் அவ ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா. இப்படி அவ குழந்தைகளுக்கள்லயும் அந்யோன்யமா இருந்தார்கள். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும்படியாக அவளும் நல்ல எல்லா கலைகளையும் நல்லா முறைப்படி படிச்சிருந்தார், ஞானத்தை சேர்த்துண்டார். வேத அங்கங்களான சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சார். ரொம்ப சுத்தியா தனுர்வேதத்தை படிச்சார். இப்படி தசரத மகா சக்கரவர்த்தி உபாத்தியாயனம் எல்லாம் பண்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணி இந்த சரி வயசாயிடுத்து. இப்போ பால காலம் ஆயிடுத்து ஸ்ரீராமருடைய, அதாவது ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்னா நம்ம பார்த்தோம்னா தசமஸ்கந்தம் பூராவே ஸ்ரீகிருஷ்ணனுடைய குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய லீலைகள் சொல்லியிருப்பா. ஆனா ஸ்ரீராமர் சின்ன குழந்தையில எல்லாரையும் சந்தோஷப்படுத்தின்னு இருந்தார், பெருசா லீலைகள் எதுவும் பண்ணலை. அதனால ஸ்ரீராமருடைய பால்ய காலம் ஆயிடுத்து. சட்டுன வால்மீகி முனிவர் பூர்த்தி பண்ணி என்ன சொல்றா அவருக்கு, அத்த ராஜா தசரதா தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தையாமாச தர்மாத்மா சோபாத்யாய சபாந்தவா. இவருக்கு உபாத்தியாயம் எல்லாம் பண்றதுக்கு, அனுஷ்டானம் எல்லாம் பண்றதுக்கு குழந்தைகளுக்கு விவாகம் பண்ணணும், தாரக்ரியாம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அந்த சங்கதியை யோசிக்கிறாராம் தசரத மகாராஜா. வயசாயிடுது அப்படிங்கிற மாதிரி, அதாவது அந்த குழந்தைக்கு 12 வயசு தான் ஆயிருக்கு. அந்த பூணல் போட்டு அந்த கிரியெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் இவர் யோசிக்கிறார், கரெக்டா தக்க சமயத்துல அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணாதான் தர்மத்தை நன்னா நிலைநாட்ட முடியும்னு அவருக்கு தெரியும். அதனாலே அந்த தர்மாத்மா இவளுடைய கல்யாணம் பத்தி யோசிக்கிறார். அந்த சமயம் இந்த மந்திரிமார்கிட்ட எல்லாம் சொல்லி இப்படி பேசிட்டு இருக்கிற சமயத்துல அங்க யார் வந்தாலாம், அப்யாகச்சன் மகா தேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனி, மகா தேஜஸ்வியான மகாமுனியுமான விஸ்வாமித்ரன் அங்க வந்தார். இந்த வந்த செய்தி காத துவாரபாலர்கள், அங்க ரெண்டு பேர் துவாரபாலர்கள் இருப்பாளே, அவ வந்து ராஜாட்ட சொல்லதும் ராஜா அடிச்சு பிடிச்சுட்டு ஓடுற. அவர் வந்திருக்கார், யார் வந்திருக்கார், கௌஷிகம் காதி நந்தனம், கௌஷிக வம்சத்துல பிறந்தவர்களும் காதி புத்திரர்களுமான அவர் உங்களை பாக்கிறதுக்கு வந்திருக்கார். வேகம் வாங்கோ, சீக்கிரம் சீக்கிரமா வாங்கோ அப்படின்னு சொன்ன. அந்த வார்த்தை கேட்டதும் இவருக்கு ரொம்ப சம்பிராந்தக பரிபிரமம், அடிச்சு பிடிச்சுட்டு போறார். அவரை அழைக்கிறதுக்கு அவருக்கு வேண்ட விஸ்வாமித்திரர் பார்த்ததும் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவருடைய அவரை பார்த்த ஆனந்தத்தினால அவருக்கு எதுவுமே பண்ண முடியல. அப்பேற்பட்ட சந்தோஷம் அந்த விஸ்வாமித்திரரை கை கூப்பி நமஸ்காரம் பண்ணி ரொம்ப மரியாதையோட சமாஹிதாக பிரத்யுஜகாம ரொம்ப மரியாதையோட வாங்கோ வாங்கோ என்று அழைத்தார். மேலும் அவருக்கு அர்க்யம் போன்ற அர்க்யம் பாத்தியம் போன்ற சாஸ்திர பிரகாரம் இருக்கக்கூடிய விதியெல்லாம் பண்ணி அவரை ஸ்வீகாரம் பண்ணி உட்கார வச்சார். ஆசனத்தை கொடுத்து உட்கார வச்சார். இவரும் நமஸ்காரம் பண்ணிட்டு நின்னுருந்தார். அப்போ அவர் கேக்குறார், விஸ்வாமித்திரர் ராஜா பார்த்து கேக்குறார், நம்ம எல்லாம் சௌக்கியமா அப்படின்னு கேட்போமே, யாராவது ஆத்துக்கு போனா நிச்சயமா முதல்ல கேட்கணும், அது எப்படி கேட்கணும் என்று விஸ்வாமித்திரர் இங்க நமக்கு நல்லா சொல்லித்தர. என்ன கேட்டாருன்னு பாக்கணும். புரே கோஷே ஜனபதே பாந்தவேஷு சுகுர்த்து குஷலம் கௌஷிகோ ராஜ்யா பரிய பிரச்சத் சுதார்மிகா. தர்மிஷ்டனான கௌஷிகமணி அங்க சொல்ற கேக்குறார், இங்க நடத்தக்கூடிய ராஜ்யம் எல்லாம் நல்லா நடக்கிறதா, தனம் எல்லாம் வந்து சேர்றதா, பந்துக்கள் எல்லாம் பந்துக்களுடைய காரியம், உங்களுடைய மித்திர ஜனங்களுடைய காரியங்கள் எல்லாம் ராஜாட்ட போய் க்ஷேமத்தை அவளுடைய க்ஷேமம் எல்லாம் நல்லா நடக்கிறதா, எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அது மட்டுமல்ல, அபிதே சன்னதா சர்வே சாமந்தாரிபவோஜிதா தெய்வம் சவானுஷம் சாபி கர்மத்தே சுவாத் சாத்வனுஷ்டிதம். நீங்கள் சாமந்த ராஜாக்கள்கிட்ட எல்லாம் எப்படி அவெல்லாம் உங்களுடைய சத்ருக்கள் எல்லாம் ஜெயித்தேலா, யாராவது சத்ருக்கள் வந்திருக்காளா என்னவாக்கும் அப்படின்னு தெய்வீகமாகவும் மானுஷிகமாகவும் இருக்கக்கூடிய விஷயங்கள் கர்மாக்கள் எல்லாம் நன்னா நடக்கிறதா, அனுஷ்டானம் நடக்கதா அப்படின்னு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாராம். இப்படி குஷலம் உபாச்சக வசிஷ்ட முனிவர் அவர்கிட்ட கேட்டு குஷலம் கேட்டுக்கிறார். இப்படி எல்லவோ நம்ம கேட்கணும் இல்லவா, தர்மப்படி எல்லாம் நடக்கிறதா, ஏதாவது துக்கம் இருக்கா, அல்லாம சும்மா போய் சந்தோஷமா எப்படி இருக்கேன் சந்தோஷம் தான் சொல்ல போறா இல்லவா, அதுல விஷயம் கிடையாது. தர்மப்படியே நடக்கிறதா, உங்களுடைய கர்த்தவியம் கர்மாக்கள் எல்லாம் பண்றேலாம், அந்த கர்மா ஒழுங்கா பண்ணாலே சுகம் ஏற்படும் தான் அர்த்தம். என்னுடைய பொருள், நம்ம ஒழுங்கா நம்மளுடைய கர்மா பண்ணாலே நம்ம சுகமா தான் இருப்போம் தான் பொருள். அதனால இவ முதல்ல நம்ம எல்லாத்தையும் கேட்கணும், நீங்கள் உங்களுடைய கர்மாக்களை நன்னா நடந்து போறதா நடக்கிறதா தான் கேட்கணும் என்று தர்மப்படியா சொல்லித்தரா. இப்படி அவர் கேட்டதும் அவரும் பதில் சொல்றார். மேலும் நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம், நீங்கள் இருக்கிறத எங்களுக்கு என்ன கவலை, பிரத்யக்ஷமான தெய்வம் நீங்கள் தான் அப்படின்னு அவரை அந்த முனிவரை பார்த்து சொல்ல, என்னுடைய அத்தியமே சபலம் ஜென்ம ஜீவிதம் சுஜீவிதம், என்னுடைய ஜென்மம் இப்போ உங்களுடைய வரவுனால சபலமாச்சு, என்னோட ஜீவிதம் நல்ல ஜீவிதம் ஆயிடுத்து, ஜீவிதம் சுஜீவிதம், என்னோட ஜீவிதம் ரொம்ப நல்ல ஜீவிதம் ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி அந்த உஜ்வலிக்கக்கூடிய ராஜ ரிஷி அந்த முனிவர்கிட்ட இப்படி சொல்லி பூஜை பண்ணி அவர் ரொம்ப ஆதரவோட நின்று இருந்தார். இன்னொரு முள்ள கேக்குறார், ப்ரூஹியத் பிரார்த்திதம் துப்பியம் காரியமாகமனம் பிரதி இச்சாமி அனுகிரகீதோஹம் த்வதர்த்த பரிவிருத்தயே. ஆகமனம் பிரதி துப்பியம், நீங்க வந்த வரவுக்கு என்ன உத்தேசம் என்ன காரியம் என்று சொல்லுங்கோ, ப்ரூஹி அருள் பண்ணுங்கோ, நான் அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன என்ன அனுகிரகம் பண்ணுங்கோன்னு சொல்லி ரொம்ப பவ்யமா ரொம்ப தாழ்மையா கேக்குறார். நீங்க வந்த காரியம் என்னது, அவங்க காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் ரொம்ப சஜ்ஜமா இருக்கேன், அதுக்கு அருள் புரியுங்கோ என்று பிரார்த்தனை பண்றார். மேலும் சொல்றார், காரியஸ்ய ச விமர்சம் ச கந்து மர்ஹசி கௌஷிக கர்த்தா சாவஹமே சாவஹம் அசேஷேன தெய்வதம் ஹி பவான் மம சாஹம் அசேஷேன. அதாவது குஷிக நந்தனா, உங்களுடைய காரியத்தை நீங்கள் சொல்லுங்கோ, உங்களுடைய காரியத்தை நீங்கள் ஒரு விஷயம் இல்லாம தீர்ச்சியா நீங்க வரமாட்டேன்னு எனக்கு நன்கு தெரியும், ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக தான் நீங்க வந்திருக்கேன், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு க்ஷேமம் தரத்துக்கு தான் நீங்கள் வந்திருக்கேன், நீங்கள் இங்க வந்ததுலயே நாங்கள் பரம சந்தோஷம் சௌக்கியம் அடைஞ்சாச்சு, நீங்கள் ஏதோ காரியார்த்தமா வந்திருக்கேன்னு தெரியறது, அந்த காரியத்தை சொல்லி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயம் எங்களுக்கு க்ஷேமத்தை தான் தரும் என்று நன்னா தெரியும், பிராமண சிரேஷ்டரா நீங்கள் தெய்வம் தான், எங்களுக்கு பிரத்யக்ஷமான தெய்வம் தான், கடவுள் தான், நீங்கள் வந்து எங்களுக்கு அருள் பண்ணணும் அப்படின்னு சொல்லதும், இப்படி மனசுக்கு சுகம் தரக்கூடியதும் சிவிக்கு ஆனந்தம் தரக்கூடியதுமான இந்த வினயமா வினீதம் உக்தம், வினயமா சொல்லப்பட்ட இந்த தசரத மகாராஜா சொன்னாரே இல்லையோ, இதை கேட்டு வாக்கியம் நிஷமிய, இதை கேட்டு பிரதித குணயசா குணைர் விசிஷ்ட பரமரிஷி பரமம் ஜகா மகர்ஷம், பிரதித குணயசா பகு கீர்த்திசாலியும் குணைஹி விசிஷ்டா சத்குணங்கள் கூடினவருமான அந்த மகர்ஷி பரமம் மகர்ஷம் ஜகாம பரம சந்தோஷத்தை அடைந்தார் என்று சொல்லி 18வது சர்க்கம் பூர்த்தி ஆவறது. மேலும் 19வது சர்க்கத்துல அந்த விஸ்வாமித்ர மகர்ஷி எதுக்கு வந்தார் என்ற காரியத்தை தெரிவிக்கிறார். அந்த விஷயத்தை நம்மளுக்கு மேற்கொண்டு அனுபவிக்கலாம். சுத்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேண வாக்கேண மகி மகிஷாஹ கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷது பர்ஜன்ய பிருத்திவீ சசிஷாலினி தேசோயம் சோபரஹித பிராமணா சந்து நிர்பயஹ நிர்பயாஹ அபுத்ரா புத்திரிண சந்து புத்திரிண சந்து பௌத்திரிண அதனா சதனா சந்து ஜீவம் துஷதாம் சதம் சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரதிஸ்தரம் ஏகைகமக்ஷரம் ப்ரோக்தம் மகாபாதக நாசனம் ஸ்ருண்வன் ராமாயணம் பக்த்யா யப்பாதம் பதமேவ வா சயாதி ப்ரஹ்மணாஸ்தானம் ப்ரஹ்மணா பூஜ்யதே சதா. ராமாய ராமபுத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. யன்மங்களம் சஹஸ்ராக்ஷே சர்வதேவ நமஸ்க்ருதே விருத்தநாசோ சமபவத் தத்தே பவது மங்களம். யன்மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். அமிர்தோத்பாதனே தைத்யான் கிரதோ வஜ்ரதரஸ்யேத் அதிதிர் மங்களம் பிராதா தத்தே பவது மங்களம். த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோரமித தேஜசா யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம். ரிஷய சாகரா த்வீபா வேதாலோகா திசஷ்டதே மங்களானி மகாபாஹோ திசந்து தவ சர்வதா காயேன வாசா மனசேந்திரேர்வா உத்யாத்மனா வா பிரகதி ஸ்வபாவாத் கரோம்யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேயஸ்வாமினஹ ஜெய.